cours numéro 25. Bismillah ar-Rahman ar-Rahim. Alhamdulillah. Wa salatu wa salam ala Rasulillah. Wa ala alihi wa sahbihi wa man walah amma ba'd. Avant de continuer le dars, Ams, on avait expliqué anna les sept membres fi as-sujoud, ils doivent être au contact du sol. Les deux pieds, les deux genoux, les deux mains et le front avec le nez. Hadith ibn Abbas, muttafaqun alayh. Et on a trouvé un kalam de l'imam al-Sheikh Muhammad ibn Salih al-Uthaymin, يعني حول هذا. قال رحمه الله في شرح الممتع: أما إن كان في أثناء السجود بمعنى أن رجلا حكته فحكها بالرجل الأخرى فهذا محل نظر. إذن الإكزامبل الآن تي أون سجود parfois ton pied te gratte, فأن des deux pieds te gratte, فأنت مثلا tu lèves un des deux pieds, tu grattes. Ça fait qu'il n'est plus au contact du sol. قال شو نتمين هذا في محل نظر. لأن on a expliqué أن السجود c'est un rukn, c'est un pilier. Soit dans ce cas-là, le pilier il n'est pas comme il doit être. Ah, il est sept membres au contact du sol. قال شو نتمين قد يقال إنها لا تصح صلاته. شو نتمين il dit on pourrait dire que sa salat elle n'est pas valide. لأن ترك هذا الركن في بعض السجود. وقد يقال إنها تجزئه لأن العبرة بالأعم والأكثر. كذلك on pourrait dire que la salat elle est valable. لأن la plupart de son sujoud il avait les sept membres au contact du sol. Et une partie de ce sujoud il a levé un membre. وعلى هذا فيكون الاحتياط أن لا يرفع شيئا. شيخ العثيمين الآن il conseille أن le plus sûr pour toi, pour ta salat, c'est que tu ne lèves pas un de tes membres. قال وليصبر حتى ولو أصابته حكة. Même si il y a une partie de ses membres, il a envie de se gratter, Cheikh Ibn Uthaymeen il dit patient, si tu peux repousser. ولو أصابته حكة في يده مثلا أو في فخذه أو في رجله فليصبر حتى يقوم من السجود انتهى. C'est plus sûr. Même si il y a une partie de son corps qui le gratte, مثلا son oreille, et il lève la main et il se gratte, هذا si tu peux attendre, attends, c'est mieux. حتى tu sors de ce doute. هذا تنبيه شيخ العثيمين. كذلك أمس on avait cité أن la personne ou le musalli fi sujoud il écarte ses coudes. On avait dit ses mains et ses coudes ils sont levés du sol écartés de son corps. ما الدليل على هذا؟ أحسنت بالعربية أحسنت حتى يرى بياض إبطيه حديث ابن بحينة رضي الله عنه. إيه ونبي بخصوص أن في الجماعة حقيقة سباك في الجماعة لأن أحيانا تشوفي صلاة النافلة تشوفي صلاة ركوماندي سورتو مسجد أي أن فخير أتا دغوات أتا غوش. Même si tu n'es pas en salat jama'a. On avait dit, Anna, si tu gênes ton voisin, ton frère, tu n'écartes pas tes mains, tes coudes. قال ابن رجب في هذا قال ومتى كان يضرب بمن يليه في الصف للزحام فإنه يضم إليه. ابن رجب قال si ça fait du mal au voisin, tu le gênes, dans ce cas-là, tu n'écartes pas tes coudes. وقال الشيخ ابن عثيمين رحمه الله ويستثنى من ذلك ما إذا كان في الجماعة وخشي أن يؤذي جاره فإنه لا يستحب له. Dans ce cas-là, c'est plus مستحب. Cheikh Ibn Uthaymeen il nous explique Anna, si tu es en salat jama'a et t'écartes et ça fait du mal à ton voisin, dans ce cas-là, c'est plus recommandé. Léana, faire du mal à ton voisin, c'est interdit. T'as pas le droit. C'est ton frère musulman. Et écarter les coudes, c'est une sunna. Enfin, on n'a pas le droit d'appliquer cette sunna et gêner un frère. قال وذلك لأن هذه المجافاة سنة والإذاء أقل أحواله الكراهة. أن écarter les coudes, lever les coudes, c'est une sunna. Comme on a expliqué. أما gêner le frère, على الأقل, le minimum, c'est que c'est macro, c'est que c'est détestable. Pas la chèque, أن dans ce cas-là, tu délaisses ce mustahab et tu gênes pas ton frère. Enfin, on a une exception pour cette sunna. Le fait d'écarter ses coudes, c'est fil jama'a. Ou, أحيانا, ça t'arrive, tu pries sunna et un frère à côté de toi. Et le makan, il est serré. نفس الشيء في هذا الحال لأن العلة واحدة نبال جيني. هذا الكلام كذلك من شرح الممتع. Une autre masala qui a rapport avec ce qu'on a vu hier, est-ce que la femme elle est concernée par cette sunna? قال ابن رجب فأما المرأة فلا تتجافى. قال ابن الملقن رحمه الله أما النساء فالضم مستحب في حقهن لأنه أستر لهن. Ça c'est une des parties de la salat. Anna, la femme elle fait pas comme l'homme. Amma, on avait dit la base c'est que la salat de la femme et de l'homme c'est la même. Sallu kama ra'aytumuni usalli. Ça concerne la femme et l'homme. Lakin certains cas comme celui-ci, la femme elle fait pas comme l'homme. وأظن الشيخ معت أو الشيخ الألباني على فان جديد بغيبات ستي نعم الخاتمة لا كونكلوزيون دو ليفر قال رحمه الله كما تقدم من صفة صلاته يستوي فيه الرجال والنساء ولم يرد في السنة ما يقتضي استثناء النساء من بعض ذلك نعم نعم إلى ستي on verra les différences à la fin parmi les différences celle-là par la femme qui fait الصلاة في السجود elle laisse ses côtes le long de son corps. Collé, yani. كذلك أمس, on a vu un في السجود. في السجود, tes deux pieds, comment ils doivent être les deux pieds? وضع القدمين, comment? Collé. منصوبة. Aïe, ils sont levés hakada. Et les orteils repliés en direction de l'qibla. On avait cité Ad-Dalil, d'où on a appris que les deux pieds sont collés. Avec sa main, ça prouve que la paume de la main, si elle touche les deux pieds, c'est qu'ils étaient collés. أمس أنا بدي في الصحيح إذا في صحيح مسلم حديث عائشة في صحيح مسلم قالت فقدت رسول الله صلى الله عليه وسلم ليلة من الفراش une nuit عائشة رضي الله عنها elle s'est aperçue que le prophète صلى الله عليه وسلم il était pas à côté d'elle قالت فالتمسته على شخص رضي الله عنها avec sa main ou qu'il est فقالت فوقعت يدي على بطن قدمي quand elle l'a cherché avec sa main الرسول صلى الله عليه وسلم il était en sujoud il était en prosternation il faisait قيام الليل la salat de la nuit elle a cherché avec sa main et sa main elle a été en contact avec les deux pieds du prophète عليه الصلاة والسلام ça montre que les deux pieds seraient collés comme on l'a expliqué hier s'ils seraient écartés فلا شك que la main elle aurait touché un des deux pieds هذا دليل المسألة قال الإمام الألباني عليه رحمة الله وجوب الطمأنينة في السجود وهذا تقدم معنا on l'a vu في الرفع من الركوع on l'a vu في الركوع c'est toujours la même chose الطمأنينة قال وكان صلى الله عليه وسلم يأمر بإتمام الركوع والسجود ويضرب لمن لا يفعل ذلك مثل الجائع يأكل التمرة والتمرتين لا تغنيان عنه شيئا وكان يقول فيه إنه من أسوأ الناس سرقة On avait expliqué في الركوع أنه il se précipite لا بد من الطمأنينة On avait dit الطمأنينة le minimum cette sérénité a dit tu dois te poser le minimum c'est que tu puisses réciter le dhikr سبحان ربي الأعلى minimum والعلماء disent le minimum c'est trois fois الصحيح c'est que c'est une fois وأما الركوع فعظموا فيه الرب فالنبي صلى الله عليه وسلم il a comparé هذا un voleur يسرق في سجوده أو ركوعه قال وكان يحكم ببطلان صلاة من لم يقيم صلبه في الركوع والسجود كما سبق تفصيله في الركوع وأمر المصير صلاته بالاطمئنان في السجود كما تقدم في أول الباب تسا on l'a vu في الركوع قال رحمه الله أذكار السجود أي les invocations que tu dois faire في السجود on a dit l'obligation c'est minimum une fois سبحان ربي الأعلى أو notre ذكر على الصحيح لأننا on avait vu il y avait deux خلافs dans la مسألة est-ce que tu dis qu'une fois ou tu dois dire trois fois on avait dit صحيح une fois est-ce que c'est خاص pour سبحان ربي الأعلى أو في الركوع سبحان ربي العظيم on avait dit صحيح c'est qu'il cite un ذكر si c'est سبحان ربي الأعلى أو سبحان ربي العظيم c'est أفضل sinon un autre ذكر Un autre dhikr. Il dit Subhanallah, ou il dit Subbuh, Quddus, Rabbul Malaikati, Warruh. Tout ça, yujzi ala sahih. Qala وكان صلى الله عليه وسلم يقول في هذا الركن أنواع من الأذكار والأدعية طارة هذا وطارة هذا. On avait dit que ذلك السنة c'est que tu varies. لأنه on va lire plusieurs أذكار الآن. Comme on avait lu Rukun, c'est la même chose. من السنة tu varies. Est-ce que tu peux les rassembler? On avait vu cette مسألة في Rukun. Est-ce que tu peux, si tu as le temps, tu dis ces أذكار, tu les dis tous? يجوز هذا؟ استدلوا بماذا؟ أحسن طول الركوع والسجود. لا شك أن النبي صلى الله عليه وسلم sa salade parfois elle était longue. لا شك أن النبي صلى الله عليه وسلم faisait des أذكار. قال طارة هذا وطارة هذا. أي parfois il restait celui-là, parfois celui-là. Et الجمع on a dit جائز. قال أولا أي le premier ذكر سبحان ربي الأعلى ثلاث مرات. Dire trois fois سبحان ربي الأعلى. ما معنى سبحان؟ Ça revient souvent في الذكر التسبيح سبحان. أحسنت سبحان الله أي تنزيه الله من النقائص والعيوب. أي الله سبحانه وتعالى il est au-dessus de tout défaut, de toute imperfection, de tout manque. قال وكان أحيانا يكررها أكثر من ذلك. نعم. On avait vu هذا. C'est pas limité à trois fois. Si l'imam y prolonge, ça continue à faire dhikr. Et on va voir que fi sujoud, al-afdal c'est que tu fais du'a. Tu fais trois fois maintenant, subhana rabbi al-a'la, subhana rabbi al-a'la, subhana rabbi al-a'la. Et après tu fais du'a. Tu demandes à Allah azza wa jal comme ça y a-t-il. Amma celui qui dit quatre fois, dix fois, yajouz. C'est pas limité. Qala wa kana ahyana yukarriruha akthar min dhalik. On avait vu هذا في الركوع. قال وبالغ في تكرارها مرة في صلاة الليل حتى كان سجوده قريبا من قيامه. قال وكان قرأ فيه ثلاث سور من الطوال البقرة والنساء وآل عمران. قال يتخللها دعاء واستغفار. هذا إذا الذكر الدعاء لدو. قال واستغفار كما سبق في صلاة الليل. نعم فتقدم هذا. قال الثاني لدوزم ذكر سبحان ربي الأعلى وبحمده ثلاثا. كذلك الشيخ الألباني رابورت الحديث أن النبي صلى الله عليه وسلم دو طون طون يغاجوتي وبحمده سبحان ربي الأعلى وبحمده. من قال بأنها غير محفوظة؟ الإمام أحمد رحمه الله. قال أما أنا لم أقول وبحمده. الإمام أحمد لا ديمواش غاجوت با وبحمده. كذلك من أشار إلى إلى إلى أنها غير محفوظة الإمام أبو داود. الإمام أبو داود في السنن إلى السيتي ثم قال أخاف أن تكون غير محفوظة. كذلك الذي صرح أنها غير محفوظة الإمام ابن الصلاح. الإمام ابن الصلاح رحمه الله. ونبدي انظر نيل الأوتار للشوكاني إلى السيتي هذا. على كل حال ست زيادة ألبا محفوظة. والشيخ الألباني ترى يحسنها أو صحيح قال. فالمسألة الغذيان أو إسناد أسكلي محفوظة أم لا. أما العلماء اختلفوا بغبو حديث. والأقرب ستقتصر على سبحان ربي الأعلى. قال الثالث سبوح قدوس ورب الملائكة والروح. هذا كذلك نبيه الثابت في الركوع وفي السجود. قال الرابع سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. وكان يكثر منه في ركوعه وسجوده يتأول القرآن. سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي. سسن ذكر السنة qu'on peut dire pendant le recours ou le sujoud. Nous, le chapitre, ça nous fait de la révision. Mais tout ça, on l'a vu, il y a jamais. Qui c'est qui a rapporté ce hadith? Et dans quel kitab? Hadith Aïcha, radiyallahu anha, fi sahihayn. Ahsant. Hada, c'est un dhikr tayyib. Et il est simple. Et il est court. Subhanak Allahumma Rabbana wa bihamdik, Allahumma ghfirli. C'est un dhikr, t'as le tasbih, subhanak Allahumma Rabbana. Kadhalik, il y a un dua. Allahumma ghfirli. Je demande à Allah subhanahu wa ta'ala qu'il te pardonne. Fa mithla hadha, mithla hadha dhikr, il est simple. Qala al-khamis, Allahumma laka sajadtu, wa bika amantu, wa laka aslamtu, wa anta rabbi. Sajada wajhi lilladhi khalaqahu wa sawwarah, fa ahsana suwarah. وشق سمعه وبصره فتبارك الله أحسن الخالقين قال رواه مسلم وهذا فيه شكر النعمة ça montre que t'es soumis à Allah Azza wa Jal avec tout ça le prophète sallam il disait هذا الذكر ça montre la reconnaissance le شكر il sait que c'est Allah qui l'a créé qui lui a facilité il lui a donné la vue il lui a donné l'ouïe enfin, tout ça il remercie فتبارك الله أحسن الخالقين السادس اللهم اغفر لي ذنبي كله ودقه وجله وأوله وآخره وعلانيته وسره هذا كذلك سنذكر عظيم استغفار قال عز وجل في الحديث القدسي يا عبادي إنكم تذنبون بالليل والنهار وأنا أغفر الذنوب جميعا الله سبحانه وتعالى يمطق أن L'être humain, il fait des péchés nuit et jour. Il m'a volontairement, involontairement. Il suit ses passions, il a des faiblesses. Mais Allah subhanahu wa ta'ala, il te montre, Ana arviru dunub jami'a, je pardonne tout. Fastarviruni arvir lakum. Demandez-moi pardon, je vous pardonne. Fi hadha as-sujud l'an, fi hadha dhikr, tu demandes. Allahumma arvir li dhambi kulla ila akhir. Et Allah subhanahu wa ta'ala, il a promis qu'il te pardonnera. Qala as-sabi' قال سجد لك سوادي وخيالي وآمن بك فؤادي أبوء بنعمتك علي قال ابن نصر والبزار والحاكم قال لكن له شواهد مذكورة في الأصل نعم فكأنه هذا في كلام سحديد لكن الأصل لا سيتي دي شان دو ترانسميسيون من سبحانك ذي الجبروت والملكوت والكبرياء والعظمة قال وهذا وما بعده كان يقوله في صلاة الليل فسقط أذكار اللي جزاء في قيام الليل أي بضل صلاة الليل قال التاسع سبحانك اللهم وبحمدك لا إله إلا أنت العاشر اللهم اغفر لي ما أسررت وما أعلنت يغسمبلو الاستغفار كنا بيابو اللهم اغفر لي ما أسررت ça vient de sir est ce que je cache وما أعلنت أي les choses apparentes قال الحادي عشر اللهم اجعل في قلبي نورا وفي لساني نورا واجعل في سمعي نورا واجعل في بصري نورا واجعل في تحتي نورا واجعل من فوقي نورا وعن يميني نورا وعن يساري نورا واجعل أمامي نورا واجعل خلفي نورا واجعل في نفسي نورا وأعظم لي نورا هذا سنذكر عظيم النور سي لا لوميير فالنبي صلى الله عليه وسلم يدموند النور نور الهدى ونور العلم كساسوا دون سا لونغ دون سون كور قال الثاني عشر اللهم إني أعوذ برضاك من سخطك وأعوذ بمعافاتك من عقوبتك وأعوذ بك منك لا أحصي ثناء عليك أنت كما أثنيت على نفسك رواه مسلم الكلم الطيب سان كتاب جميل في الأذكار vous trouverez ce genre de ذكر كذلك كتاب الإمام ابن القيم الوابل الصيب الوابل الصيب il a cité rahimahullah khassatan au début une muqaddima azima il a fait une introduction sur les bienfaits du dhikr on a cité ce livre hatta celui qui veut il veut comprendre ce maani il revient à ce livre ama c'est muhim l'azkar c'est muhim lakin en comprenant fa ayyuhal muslim donne du temps à ces choses que tu répètes tous les jours al fatiha tu dois comprendre c'est quoi le fatiha tu dis alhamdulillah rabbil alamin ça veut dire quoi Tu dis « Iyaka na'budu wa iyaka nasta'in » Ça veut dire quoi ? Tu demandes « Ihdina sirat al-mustaqim » Ça veut dire quoi « sirat al-mustaqim » Tu verras que si tu fais des efforts et tu comprends le sens, ta salat, ça ne sera plus la même. « Qala rahimahullah annahi an qira'at al-Qur'an fi sujud » Ça, c'est le même bab, on l'a vu fi al-ruku'. C'est la même chose, comme il va montrer. « Qala wa kana sallallahu alayhi wa sallam yanha an qira'at al-Qur'an fi al-ruku'i wa sujud » Le prophète sallallahu alayhi wa sallam, il a interdit de réciter le Coran fi ruku' ou fi sujud. Ça montre que le din n'est pas bil ra'i. Le din, ce n'est pas avec la raison. Une personne, il peut se demander pourquoi. C'est le Coran, c'est Kalamullah. Pourquoi tu n'en as pas besoin? Le prophète sallallahu alayhi wa sallam, il a dit ça, al-istislam. Wa ma atakum ar-rasul fakhudou. Ça montre un din, ça, avec des textes. قال ويأمر بالاجتهاد والإكثار من الدعاء في هذا الركن قال كما مضى في الركوع وكان يقول أقرب ما يكون العبد من ربه وهو ساجد فأكثر الدعاء فيه. Tu dois faire le dhikr qu'on a cité et tu dois donner une grosse partie à ce sujet, de ce sujet à dua. Tu fais des invocations. Est-ce qu'il y a jour où il fait dua en français? Si t'as pas le choix. نعم يجوز الأصل سي العرب لكن العرب سي converti une personne il a pas encore appris l'arabe la chèque pendant ce jour du fait de si tu connais pas l'arabe fais en français. الله سبحانه وتعالى سميع قريب مجيب الدعوات. الله سبحانه وتعالى يعلم كل شيء لكن il faut pas qu'on tombe dans le laisser aller. Il apprend l'arabia et il apprend le sens. Et Inch'Allah, c'est pas la même chose. Hada, c'est mohim. Ama, celui qui connaît pas, en attendant, il fait en français, il fait des efforts dans la langue arabe. Baqiya de masa'il, ou une mas'ala. On avait dit, al-as, c'est tahrim. On n'avait pas cité de kalam ahl al-ilm avant. On avait dit, al-sahih, anna al-karaha, huna al-tahrim. Et on a trouvé kalam al-imam al-san'ani, rahimahullah, fi subul, qal, al-hadith, dalilun. إلى حديث في النهي عن قراءة القرآن في السجود والركوع قال الحديث دليل على تحريم قراءة القرآن حال الركوع والسجود لأن الأصل في النهي التحريم. الإمام الصنعاني صاحب السبل إلى مدخل كليغ موك قول النبي صلى الله عليه وسلم نهى النهي للتحريم. تتخوف دي برسي القرآن سيان دعاء كما نرى. Est-ce que tu peux réciter ce verset في السجود لأن سيان دعاء لكن en même temps سيان verset. سئلت اللجنة الدائمة عن هذا إذا بوزر كسوة اللجنة الدائمة وفقهم الله هل أو هناك بعض الآيات تشتمل على الدعاء مثل قول الله عز وجل ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا. Une invocation, ya Allah, égare pas nos cœurs après nous avoir guidés. Al-An, ça c'est un verset du Coran. Et en même temps c'est un dua. Est-ce que tu peux le réciter fi sujoud? Al-Jawab, لا بأس بذلك إذا أتى بها على وجه الدعاء لا على وجه التلاوة للقرآن. فتنية أنت سبب رسالة في القرآن. تنية ستفعل الدعاء. الدعاء في القرآن. لهذا إن شاء الله لا بأس. انظر اللجنة الدائمة فتوى 7921. فتوى نمبر 7921 فتاوى اللجنة الدائمة. هناك حديث يتعلق بمسألة السجود وهو قوله عليه الصلاة والسلام كما في حديث أبي هريرة رضي الله تعالى عنه قال اشتكى أصحاب رسول الله صلى الله عليه وسلم مشقة السجود عليهم. أبو هريرة يغبط أن لكمبانيون للبروفيت عليه الصلاة والسلام مرة السنبلاء رضي الله عنهم لأن السجود إلى تلو فقال عليه الصلاة والسلام استعينوا بالركب. استعينوا بالركب أي أدفوا أي دفوا جنو دفوا كويس. الحديث خرجه أحمد وأبو داود والترمذي. هذا لا شك فيه أن عند إطالة السجود الإنسان يتعب. Quand le sujoud il est long, la position qu'on a donnée, ou que le prophète صلى الله عليه وسلم nous a démontré, la sunnah, que tes bras, tes coudes ils sont écartés de ton corps, la chèque que rester longtemps comme ça fatigue جدا. فالنبي صلى الله عليه وسلم أرشدهم إلى هذا استعينوا بالركب أي ادفوا دفو كويس تبقى السل والسل سي منهي عنه تنكود إلي بقى كونتاكت السل لكن إلي سور تا كويس حقيقة سأغبوز لكن الحديث إلي ضعيف. الحديث هذا إلي ضعيف. قال ابن رجب رحمه الله قال خرجه أحمد وأبو داود والترمذي ورواه اختصر الكلام نحن قال ورواه الثوري أي سفيان وابن عيينة وغيرهم عن سمي عن النعمان ابن أبي عياش عن النبي صلى الله عليه وسلم مرسلا وابن عجلان إلا غبقتي عن سمي عن أبي صالح عن أبي هريرة. as deux chaînes de transmission. Tawahida min jihat ibn Ajlan. Il rapporte hadith an Sumay an Abu Salih an Abi Huraira. Marfou'an. Le hadith qu'on vient de citer là. T'as une autre tariqa, le même hadith, lakin Sufyan al-Thawri wa Sufyan ibn Uyayna, ils l'ont rapporté an Sumay. عن النعمان عن أبي عياش عن النبي عليه الصلاة والسلام هذا لمرسل هذا لمرسل الآن أرسله ابن عياش إلى النبي عليه الصلاة والسلام إسس صحيح لأن ابن عجلان لا يتحمل مخالفة السفيانين على كل حال الحديث لمرسل المرسل من قسم الضعيف on l'a expliqué en détail dans le مصطلح لكن celui qui fait هذا s'il est fatigué, là il y a encore à aller. Lakin aslan, on a dit la position écartée t'écoute, elle n'est pas obligatoire, elle est mustahab. Cheikh Al-Albani, rahimahullah, il avait cité ce hadith, fi sifat al-salat. Lakin la version qu'on a, il l'a enlevé. Il a su, rahimahullah, que le hadith il était daïf. Amma, les anciennes versions, les premières, tu trouves le hadith dans sifat al-salat. Cheikh Al-Albani, il est revenu et il a su que le hadith il est mursal, il est daïf. Anzar, asl al-sifa, il a cité hada, rahimahullah. Asl al-sifa, le Cheikh Al-Albani, il montre à l'époque, il pensait que le hadith il était hassan ou sahih, thumma, il est revenu, rahimahullah, et il l'a da'af, et c'est sahih. Le hadith il est mu'al bil-irsal. Mustalah al-hadith, c'est important, ya jama'a. Voilà un peu pour comprendre à Doros. البيقونية في آخر كثير لأن الآن ودي مرسل ودي موقوف ودي مرفوع ربما بعض الإخوة يكمبخن با فسلوي كالتان يفعل un peu de مصطلح البيقونية on l'avait fait avec les frères لله الحمد قال الإمام الألباني رحمه الله إطالة السجود الإطالة c'est le fait de prolonger السجود معروف عندكم la prosternation رحمه الله وكان صلى الله عليه وسلم يجعل سجوده قريبا من الركوع في الطول أن النبي صلى الله عليه وسلم لأركان la position debout la position inclinée la position prosternée dans la durée c'était proche قال وربما بالغ في الإطالة لأمر عارض هذا صغي ربما النبي صلى الله عليه وسلم il a prolongé pour une raison et il va citer l'histoire de Al-Hassan ou Al-Hussein أن مرة النبي صلى الله عليه وسلم إلى في السجود، et son petit fils، il lui a grimpé sur le dos. فالنبي صلى الله عليه وسلم il a pas voulu le gêner، فايل resté longtemps en position prosternée. حتى نزل الولد، et il s'est redressé. فقد يحصل هذا، عارض، une raison، et tu prolonges ton sujoud. قال خرج علينا رسول الله صلى الله عليه وسلم إحدى صلاتي العشي، الظهر أو العصر. وهو حامل حسنا أو حسين فالنبي صلى الله عليه وسلم يبقت الحسن أو الحسين قال فتقدم النبي صلى الله عليه وسلم فوضعه عند قدمه اليمنى نعم إلى بوزي son petit fils à sa droite قال ثم كبر للصلاة فصلى إلى بوزي son petit fils à sa droite et il a commencé الصلاة قال فسجد بين ظهراني صلاته سجدة أطالها قال فرفعت رأسي من بين الناس فإذا الصبي على ظهر رسول الله صلى الله عليه وسلم وهو ساجد son petit fils il a grimpé sur le dos du prophète عليه الصلاة والسلام قال فرجعت إلى سجودي فلما قضى رسول الله صلى الله عليه وسلم الصلاة قال الناس يا رسول الله إنك سجدت بين ظهراني صلاتك هذه سجدة أطلتها حتى ظننا أنه قد حدث أمر أو أنه يوحى إليك فالصحابة بخلال الصلاة ils ont demandé au prophète صلى الله عليه وسلم لماذا selon سجود لأنه ils l'ont pas vu ils étaient في الصلاة قال كل ذلك لم يكن هم رضي الله عنهم ils pensaient أنه أن النبي صلى الله عليه وسلم يغسبه la révélation أو شيء آخر قال النبي صلى الله عليه وسلم كل ذلك لم يكن il leur a montré il n'y avait pas Il n'a pas reçu de révélation. قال ولكن ابني ارتحلني أي اتخذني راحلة بالركوب على ظهري أي il l'a pris comme monture il est monté sur son dos قال فكرهت أن أعجله حتى يقضي حاجته. عليه الصلاة والسلام رحمة بالأولاد. Il n'a pas voulu le gêner, le déranger. Enfin, il a laissé s'amuser. Hatta, il est descendu et il s'est redressé. قال وفي حديث آخر كان صلى الله عليه وسلم يصلي فإذا سجد وثب الحسن والحسين على ظهره فإذا منعهما أي منعوا الأولاد. Ça, ça arrive. Maintenant, tu es dans une pièce et il y a une personne qui fait salat. Il y a un enfant, il lui grimpe dessus, il a akhiré. Anta t'enlève cet enfant. Hatta il ne le gêne pas. Lakin Nabi sallallahu alayhi wa sallam qala, fa'idha mana'uhuma, ashara ilayhim anda'uhuma. Nabi sallallahu alayhi wa sallam, il leur a fait une ishara, laissez-les. Laissez-les. Nabi sallallahu alayhi wa sallam, il voulait pas que ses petits-fils ils soient tristes, ou ils pleurent. Enfin, il leur a dit, ou il leur a fait une ishara, laissez-les. Laissez-les, ils vont s'arrêter. قال فلما قضى الصلاة وضعهما في حجره في حجره في حجره أي sur ses genoux. وقال من أحبني فليحب هذين رضي الله عنهما. قال في الحاشية الشيخ الألباني cite une فائدة في الحاشية أي en bas de page. قال وترجم له ابن خزيمة بقوله باب ذكر الدليل على أن الإشارة في الصلاة بما يفهم عن المشير لا تقطع الصلاة ولا تفسدها. Tu retires de ce hadith, Anna, si tu as besoin de faire un geste fi salat, ça fait aucun mal à ta salat. Une personne, maintenant, il a un enfant, il est devant lui, et il bouge, il gêne les autres. Là-bas, s'il lui fait un signe, assis-toi, avec sa main, l'enfant, s'il comprend, taïb, ça fait aucun mal à ta salat. Les Anna, tu as une excuse. Anna, Nabi sallallahu alayhi wa sallam, ashara. Ashara ilayhim. Hada, dalil al-masala. Il y a un dalil. Il est asah fi sahihain. Il y a un dalil, il est asah fi sahihain. Fi l'ishara. On l'a vu plusieurs fois avant. Cette couronne. An ijlisu, ahsan. Dans le Nabi sallallahu alayhi wa sallam, fi maradih, il est tombé malade. Il a prié assis. C'était lui l'imam. On avait vu cette masala. Quand l'imam prie assis, est-ce que tu pries assis? Les sahaba, ils sont restés debout. Un Nabi sallallahu alayhi wa sallam, ashara ilayhim an ijlisu. Un Nabi sallallahu alayhi wa sallam, il aura fait un signe, asseyez-vous. Ils se sont assis. Ça montre, Anna, faire un signe, fi salat, yajouz. Yajouz, si tu as une raison, ça fait aucun mal à ta salat. Un Nabi sallallahu alayhi wa sallam, il l'a fait. Wahiyanan, tu as besoin, hada. Ou l'imam al-Bukhari, il a un bab tayyib fi sahih. Un bab tayyib fi sahih, il te montre les a'mal fi salat. Aïl ishara, radd al-salam. Tout ça, il a un bab tayyib, faradi'ahu. كذلك ابن خزيمة في صحيح إلا سته هنا باب ذكر الدليل على أن الإشارة في الصلاة لا تقطع الصلاة. قال فضل السجود. قال وكان صلى الله عليه وسلم يقول ما من أمة من أحد إلا وأنا أعرفه يوم القيامة. النبي صلى الله عليه وسلم يقول chaque membre de ma communauté il va les reconnaître عليه الصلاة والسلام يوم القيامة. وكيف تعرفهم يا رسول الله في كثرة الخلائق. الصحابة يقولون comment tu vas nous reconnaître. قال النبي عليه الصلاة والسلام أرأيت لو دخلت سيرة فيها خيل دهم بهم. قال في الحاشية السيرة. قال السيرة بكسر الصاد حظيرة تتخذ للدواب من الحجارة وأغصان الشجر كما في النهاية. Et dans une nuskha, Cheikh Al-Albani, il avait écrit bilba, al-sabra. Et c'est un khata. Al-sawab, c'est bilia. Qala, wa fiha farasun, agarru, muhajjalun, ama kunta ta'arifuhu minha. Ça, c'est un mital, wadih. Al-Nabi sallam, il donne l'exemple d'un cheval. Si tu rentres dans un endroit, il y a des chevaux. Et un cheval, il a une trace blanche. Agarru, muhajjalun. C'est les traces qu'il y a sur le front, sur le cheval et sur ses pattes. Vous avez déjà vu les chevaux? Kathir, mais non, ils ont des traces blanches. Une partie des pattes est sur le front. Alors, chaque, si tu as des chevaux d'une même couleur, maintenant ils sont tous noirs, tous marrons, et tu as un cheval avec ses traces, tu vas le reconnaître. Hakada yawm al-qiyama al-muslim. Les traces de l'ondo, les traces du sujoud, tu verras que ce musulman, il sera reconnaissable parmi les autres. قال فإن أمتي يومئذ غر Mina sujoud. Ah, ils ont les traces du sujoud. Al-ghurra, qal bayad al-wajj. Naam, al-nour. Ça montre l'importance de ce salat. Le Nabi sallallahu alayhi wa sallam, il a montré, il reconnaît sa umma avec hada. Celui qui ne faisait pas salat, qui ne faisait pas l'eau, comment il va être reconnu hada? Qala muhajjaloun. أو من السجود محجلون من الوضوء عيل الترس ويقول إذا أراد الله رحمة من أراد من أهل النار أمر الله الملائكة أن يخرجوا من يعبد الله فيخرجونهم ويعرفونهم بآثار السجود دوزيام حديث في الصحيحين أن الله سبحانه وتعالى va ordonner الملائكة les anges de faire sortir المسلمون من النار. Ça te montre qu'il y a certains musulmans qui vont aller faire le nar. Sallallahu alayhi wa sallam. À cause des péchés. Allah subhanahu wa ta'ala ya'lam. Certains musulmans ils iront faire le nar. Allah subhanahu wa ta'ala il est purifié par le nar. Allah subhanahu wa ta'ala il va ordonner les malaïka de faire sortir ha'oula. Comment ils vont les reconnaître? Bi athar al-sujud. Qala amara Allah al-malaïka an yukhriju ma ya'budu Allah fa yukhrijunahum wa ya'rifunahum bi athar al-sujud. Wa harrama Allah ala al-nar. أن تأكل أثر السجود فيخرجون من النار أو فيخرجون من النار فكل ابن آدم تأكله النار إلا أثر السجود حتى هؤلاء كسوا في النار سي مسلم يفزي للصلاة c'était des موحد يفزي pas de شرك لكن ils avaient des erreurs هذا يبفي للألكول هذا il a fait الزنا et ils ont pas fait التوبة فالله سبحانه وتعالى il les purifie في النار لكن انظر فضل الصلاة حتى في النار حتى في النار s'il est dans le feu ce muslim pour une raison ça sera une durée déterminée comme في الحديث المسلم ولو سيفا في النار il sortira un jour الله أعلم combien de temps il restera لكن il sortira tant que c'est un موحد il faisait الصلاة لكن فضل الصلاة أن حتى في النار le feu il touchera pas l'endroit du sujud حتى في النار le feu il touche pas l'endroit du sujud قال فكل ابن آدم تأكله النار إلا أثر السجود كذلك أمس on a cité أن من فضل السجود les invocations un فضل عظيم أن الله سبحانه وتعالى أقرب ما يكون من العبد وهو ساجد le moment où Allah il est le plus proche de son serviteur c'est quand il est prosterné فهذا c'est un فضل عظيم فأنت comme on a dit أمس t'en profites pour faire الدعاء قال رحمه الله قال السجود على الأرض والحصير Dernière mas'ala fi sujud, Cheikh Al-Albani cite le dernier point, As-sujud ala al-ard wa al-hasir. Aïe, je te prosterne directement au sol, ou il va y avoir une chose entre toi et le sol. Maintenant, un tapis, un bout de tissu, ta imama. On en a parlé un peu, Al-An, Cheikh Al-Albani va détailler ça. Qala wa kana yasjud ala al-ard kathiran. Le Nabi Sassam, il faisait beaucoup. Elle se joue directement au sol. À leur époque, Ta'lamoun, ils n'avaient pas ces firaches, ils n'avaient pas les tapis, ils n'avaient pas. قال وكان أصحابه يصلون معه في شدة الحر فإذا لم يستطع أحدهم أن يمكن جبهته من الأرض وبسط ثوبه فسجد عليه. تقدم هذا. تقدم. Ça montre que c'est autorisé que tu pries et il y a quelque chose entre toi et le sol. C'est autorisé. Il y a une raison, ou même s'il n'y a pas de raison. Comme nous, l'un, on prie sur le tapis, il n'y a aucun mal. قال وكان يقول وجعلت الأرض كلها لي ولأمتي مسجدا وطهورا. Ça, c'est un rad على الأنجاس, المنافقين, الروافد. Alors, النبي صلى الله عليه وسلم, il montre أن toute la terre, elle est pure. Où que tu sois, fais le salat. الخبت الظلال, ils disent là. Là, ils ont tué le Hussein. Le sang de Hussein, il a touché la terre et il a rendu la terre impure. Sauf à la khurafat. Khubata, c'est eux qui l'ont tué. Thumma, il y a qu'on l'a mis là-hada. Qala fa aina ma adrakat rajulan min ummati s-salat. Fa indahu masjiduhu wa indahu tahuruh. قال وكان من قبل يعظمون ذلك إنما كانوا يصلون في كنائسهم وبيعهم أن هذا سمن خصائص النبي عليه الصلاة والسلام. Ça c'est que pour le prophète عليه الصلاة والسلام. Les communautés avant là, ils pouvaient pas faire salat dehors. Ils devaient faire salat dans des endroits كنائس, dans des endroits خاص. أما notre communauté, Allah سبحانه وتعالى lui a fait miséricorde, أن il a autorisé le prophète عليه الصلاة والسلام à faire salat n'importe où. Il n'y a pas de najasa, bien sûr. Bi shart nadafata ou taharata al-makan. On l'a expliqué à Dafi, shurut, shurut al-salat. وكان ربما سجد في الطين وماء. الطين c'est la boue. الطين والماء c'est la boue. تعلمون à l'époque du prophète sallallahu alayhi wa sallam, le toit c'était pas comme aujourd'hui. Le toit c'était avec avec des feuilles de palmier. Le sol, il n'y a pas de tapis. Enfin, quand il pleuvait, là, chaque que le masjid, il y avait de la boue. Enfin, Nabi sallallahu alayhi wa sallam, il s'est prosterné. قال وقد وقع له ذلك في الصبح ليلة 21 من رمضان. Nabi sallallahu alayhi wa sallam, il avait fait un rêve et il avait montré, il s'est vu ليلة القدر en train de prosterner. Il s'est vu son front, il y avait de la boue. ثم la nuit du 21, il a plu et il s'est prosterné. Et son front, il y avait de la boue. Ça montre que la nuit du destin, une fois, elle est tombée le 21. Ça montre que ce n'est pas forcément le 27, comme on a expliqué dans les cours de Ramadan. قال حين أمطرت السماء وسال سقف المسجد. نعم. Des branches de palmier, ou des feuilles de palmier. Enfin, l'eau, elle passait. قال وكان من جريد النخل. جريد النخل, des feuilles de palmier. فسجد صلى الله عليه وسلم في الماء والطين. قال أبو سعيد الخضري فأبصرت عيني رسول الله صلى الله عليه وسلم على جبهته وأنفه أثر الماء والطين. Ça montre أن celui qui se prosterne, il y a de la boue, il y a de la terre, ça fait aucun mal à ta salat. Là, c'est des choses pures. Le Nabi sallallahu alayhi wa sallam, il n'a pas refait sa salat. Ça montre, dès que tu fais salat, toi tu t'écartes des impuretés. Badanas Masakin, il veut que le sol il soit comme le tapis, voilà où tu es dehors. Là, la poussière, les cailloux, ça fait aucun mal ça à ta salat. Ça dit, tu ne veux pas dire que faire salat, tu te prosternes sur la boue, c'est une sunna. Là, ça c'est arrivé au prophète alayhi sallallahu alayhi wa sallam. من هذا الباب تشوف بعض الناس تنبيه مهم انه يتخافي مثلا الى سيزابي سو سال لكن السالتي انت tu dois savoir elle se divise en deux. Il y a des saletés qui sont pures, مثلا de la graisse, de la boue, on appelle ça sale mais c'est pur. Et il y a des saletés, c'est des impuretés, l'urine. ومن هذا الباب فتو تشوف بعض الناس مثلا اللي في الصلاه et il a de la graisse, c'est un mécanicien. Tu lui dis, Akhi, c'est leur salat, il dit, moi je peux pas faire, il faut que je fasse ma douche. Si tu peux te nettoyer, nettoie-toi. Si tu peux pas, tu dois faire salat avant que l'heure elle passe. Amma, on délaisse l'heure elle passe. Sous prétexte que je dois me laver là. L'heure c'est un short. Et cette graisse ou cette saleté, c'est pas une impureté. Tu peux faire salat avec. Fais salat, tu respectes l'heure. Ça c'est muhim. كان يصلي على الخمر احيانا وعلى الحصير احيانا وصلى عليه مره وقد سود من طول ما لبس صوغ ادما باذن الله لمسائل sur on a pas le temps الان sur salat al hasir sur les tapis l'akhir on verra demain inshallah. C'est واضح. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك.